தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவகுடிலேருந்து தமிழர் மரபு வழி உழவன் பிரசாத் மணி பேசுகிறேன். ஐயா, இப்போ நம்மளுக்கு நீங்கள் இப்போ வந்துட்டு புரட்டாசி மாதம் முடிஞ்சிருச்சு, அடுத்து அடைமழை காலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி அகழியை சுற்றி எடுத்த மண்ணெல்லாம் மூடணும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரப்பயிர்கள் வச்சுருக்கோம் இல்லையா, வரப்பில் அதில் வந்துட்டு வரப்புடைய சரிவில் தண்ணி நிற்கிறது மாதிரியும் மற்ற பகுதிகளில் வந்துட்டு விழுகிற தண்ணி இந்த வரப்புடைய சரிவுக்கு வர்ற மாதிரியும் குழி எடுத்தது மாதிரி போட்டிருக்கோம். இப்போ அதுகளை எப்படி அதுகளையும் அதே மாதிரி வரப்புடைய சரிவுலேருந்து மரத்துக்கு அந்த எதிர்ப்புறம் தண்ணி இறங்கி ஓடுற மாதிரி வச்சிடணுமா, இல்லை திருப்பி ஏற்கனவே பழைய முறைப்படி இருந்ததுபடியே இருக்கணுமா ஐயா? அதாவது வரப்புடைய முடிவும் செடிகளுக்கு கட்டியிருக்கிற அந்த மண் எடுத்து அதை எதிர்ப்புறம் எடுத்து வச்சுருக்க பகுதியிலேருந்து தண்ணி வரக்கூடியதும் ஒரு வி ஷேப்பில் வந்து முடிகிறது மாதிரி இருக்கும். அங்கனுக்குள்ளே அந்த